வெங்கடேஸ்வர ரவேகே சரஸ்வதி. என்னுடைய சரஸ்வதி இருக்கிற வாக்கு வெங்கடேஸ்வர ரவேகே. வேதாந்தேசியனுடைய சரஸ்வதியானது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, பகுதாதிகி விருத்திகி ஆட்சிதான், பல விருத்திகளோட கூடியது. அதாவது ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல்லுக்கு பொருளை கொள்வதில் பல வகை உண்டு. வெஞ்சனாவிருத்தி என்பார்கள், அவிதாவிருத்தி என்பார்கள், லட்சணாவிருத்தி என்று சொல்வார்கள். ஆக ஒரு சொல்லுக்கு நேர் பொருளை ஒன்று சொல்லுமானால் அதற்கு அவிதா சக்தி என்று பெயர். அதன் பொருளை சொல்லாமல் அதோடு கூடிய மற்றொரு பொருளை கூறுமானால் அப்பொழுது லட்சணாசக்தி என்பார்கள். இது ரெண்டும் இல்லாமல் அந்த சொல்லிலிருந்து புதிதாக அவர்கள் தரிக்கும்படியாக யாரையாக பேசினார் அப்பொழுது எஞ்சனாவிருத்தி என்பார்கள். அம்மாதிரி நீ சொல்லானது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனா, பல வகையான விருத்திகளோடு கூடியது. அந்தந்த இடத்திற்கேற்ப தன்னுடைய பொருள்களை அழகாக கொடுக்கும்படி துணிகளெல்லாம் துதியும்படியாக அப்படி ஒரு பேச்சு அமையும். என்னுடைய பேச்சு அந்த முறையில் என்னை பற்றி நான் பாடுகிறேன். அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நர்த்தகீவ அப்படிங்கிறேன். ஒரு ஆட்டக்காரி இருக்காள், அவள் ஆடுவான், நடனம் ஆடுவான். நடனம் ஆடுகின்ற காலத்தில் முகபாவத்தினால சில கருத்துக்களை சொல்லிவிட்டான், கை ஆற்று உடல் வகைப்பினால சில கருத்துக்களை சொல்லுவான், மொழியினால பேசி சில கருத்துக்களை சொல்லுவான். அதற்கு கைசிகி, பாரதி, சாத்வதி, ஆரபடி என்று சொல்வார்கள். ஆக ஒரு நடிகை ஆடும்போது செய்திகளை தெரிவிப்பதற்காக பல வித விருத்திகளை ஆதரித்து எப்படி நடிக்கிறாரோ, பல விஷயங்களை ஜாடையான முகபாவங்களாலே தெரிவிக்கிறாரோ, அதுபோல என்னுடைய சொல்லானது பல்வகை அர்த்தங்களை தெரிவிக்கும்படியாக இருக்கும். இப்பொழுது என்னுடைய சொல்லை நீ கேட்கிறார், நீ ஒரு ராணி. ராணி பரதநாட்டியத்தை பார்க்க வரும்போது எப்படி வருவான், நன்றாக அலங்கரித்துக் கொண்டு வருவான். அதுபோல நீ எப்படி இருக்க, ரங்கபதி ரத்ன பாபுக்கு நிறைய ரத்தனங்களை சூட்டிக் கொண்டு நீ இப்போது இந்த ரங்கத்துக்கு வந்திருக்கிறாய். நீ மகாராணி எப்படியானால் நடிகை விதவிதமாக நடிக்கின்ற காலத்தில் அதை தாண்டு எப்படி மகிழ்வாளோ, அதே மாதிரி பல குரல்களுடைய என்னுடைய சொற்களை கேட்டு நீயும் மகிழ வேண்டும். நானும் என்று சொல்லினுடைய சக்திகளைக் கொண்டு, அவிதா சக்தி, ரத்னா சக்தி முதலியவைகளை கொண்டு உன்னை நேராகவும் குறிப்பிடுவேன், லட்சணையாகவும் குறிப்பிடுவேன், துவனியாகவும் குறிப்பிட்டு உன்னுடைய பெருமையெல்லாம் நான் பேசுவேன். அப்படி உன்னை மகிழ்விக்கும்படியான பல கருத்துக்களோடு என்னுடைய பாட்டு அமைந்திருக்கேன். அதனுடைய மொத்த குறிக்கோள், நீ எம்பெருமானோடு கூடி அமர்ந்திருக்கிறாய், எம்பெருமான் ரங்கநாதனுக்கு ஆனந்தத்தை ஏற்படும்படியாக பேசியேன், அதனால் அவனும் மகிழ்வான், அவன் மகிழ்வினாலே எனக்கும் பலம் உண்டு. அவனும் ரங்கத்தில் இருக்கிறான் ஸ்டேஜில், அதனால இதை கேட்கும் மற்றவர்களும் எப்படியானால் நடிகை நாட்டியமாடினால் பார்த்து அனைவரும் மகிழ்வார்களோ, அதே மாதிரி என்னுடைய சீசுக்கு கேட்டு எல்லோரும் மகிழ்வார்கள். விருத்திகி பகிரிதாவிய ராட்சிதா வெங்கடேஸ்வர கவேகே சரஸ்வதி. சுவாமி தேசிகனுடைய சரஸ்வதியானது சொல்லுக்கும் உரிய பல வகை விருத்திகளோட கூட கூடியது. ஆகவே நர்த்தகி போல என்னுடைய சீசூட்டியை எடுத்துக்கொண்டு அதன் பொருளை உணர்ந்து நீங்கள் எல்லாம் மகிழ வேண்டும் என்று பாதிகை காட்சி பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசியன். அபார கருணாமிர்தவர்கள் பிரசாதாதகம் சதசிரிகாசன்விதாம் நீரோ மகாவித்யான், என்னை பற்றி பாடு என்று தொடங்குகிறேன் என்ற சந்தோஷம். அப்போ எத்தனை ஸ்லோகங்கள் நீர் பாடப்போறீர்கள் என்று ரங்கத்திலே அமைந்த பாதிகை கேட்கிறான். சுவாமி தேசியன் சாய்கிறான், ஆயிரம் ஸ்லோகங்கள் என்றான். என்ன வர்ணிக்கு ஆயிரம் ஸ்லோகம் போடுமா, அதுலேயும் முடிச்சுடுகிறானே அப்படின்னு கேட்டான். அது சாதிச்சாரு தேவாதுதான், இருந்தாலும் கூட உன்னுடைய அனுகிரகம் இருந்ததுனாக்க பதிவாது அனுகிரகம் இருந்தா ஒரு ஆயிரம் என்ன பல ஆயிரங்கள் லட்சம் ஸ்லோகங்கள் கூட நான் பண்ணுவேன். அபார கருணாம் உதயே தவ எல்லையற்ற கருணை கடலாக தேவைகின்ற பாதுகாதி, உன்னுடைய முழு அனுகிரகம் எனக்கு இருந்தால் தவகளும் பிரசாதம் உன்னுடைய திருவருளாலே நான் என்ன பண்ண முடியாது. இதாகுமதி சக்னியா எவ்வளவு சதசகசரிக்காம சங்கிதான், நூறு சகசரம், ஒரு சகசரம் இல்ல நூறு சகசரம் பாடுவேன். அது எப்படி இருக்கும், சங்கிதம் வேதம் மாதிரி இருக்கும், அழகான பொருளோட கூடி இருக்கும். ஆயிரம் தேசரனேங்கிறதுனால ஸ்லோகங்கள் மட்டமாக இருக்கிறாரு. நானும் பேர தெரியும் எனக்கு, ஏன்னா உன்னுடைய அருள் இருக்கு எனக்கு என்ன கஷ்டம், அதனால விதாது மதி சக்தினியாங்க. ஆக செய்வதற்கும் முடியும் அப்படின்னு சொன்னப்பில என்ன தெரியுது, செய்யறதுக்கு இஷ்டம் இல்லையான்னு தெரியுது. ஆயிரம் பாடினா போறோம், லட்சம் பாட வேண்டியதில்லை என்று திருவள்ளுவர் சமூக தேசியனுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா அது காரணம் சாதிக்கிறார். ததாபி ஹரிபாதுதே நான் ஆயிரம் பாடினால் என்னவோ அவ்வளவுதான் லட்சம் பாடினால. ஏன் என்னை பற்றி லட்சம் சோகங்களால என்னை பாடிவிட்டு கடைசியில் அந்த சோதத்தை நான் எப்படி முடிக்கணும் தெரியுமா, இது போன்று பல்வேறு குணங்களோடு கூடியவள் பாதுகாதியை. அதையெல்லாம் நீங்களே ஊகித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பாதுகாவியருடைய கல்யாண குணங்களை என்னாலே முழுவதும் வர்ணிப்பது என்பது முடியாது என்று லட்சம் சூழ்நிலையினாலும் முடியல. அப்படித்தான் நான் தலைக்கட்ட வேண்டியிருக்கும். அப்படி தலைக்கட்டும் போது ஆயிரத்தை பாடி இதே மாதிரி பாதியுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நீங்கள் ஊக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதே மேல் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால உதாரணத்தில் இயம்பது என்னை பற்றி வர்ணிப்பதற்கு இது உதாரணம். எப்படி வர்ணிக்கிறேன், உங்களுடைய குணத்தை எப்படி வர்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். என்னுடைய கல்யாண குணங்கள் அனந்தம், கூட்டம் கூட்டமாக இருக்கும். அதுல லேசம் ஒரு பக்கம் ஏதோ ஒரு கல்யாண குணத்திலையும் ஒரு அளவை எடுத்துக்கொண்டு நான் ஆயிரம் ஸ்லோகம் பாடப்போகிறேன். ஆகினால இதுவே ஆயிரம் ஸ்லோகம் நினைக்கிறேன். அப்புறம் ஏதோ ஒரு பத்து கல்யாண குணங்களை வரா பாடலாம் லட்ச ஸ்லோகம் பண்ணாங்க, பாக்கி எல்லாம் யார் பாடுறது. அதனால லட்ச ஸ்லோகம் பண்ணி இதே மாதிரி பாட்டியினுடைய பாதுகாதேவியினுடைய கல்யாண குணங்களே நீங்கள் கேட்கின்ற நீங்கள் எல்லாம் உத்தியாவங்களை உழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை விட ஆயிரம் ஸ்லோகத்தை பாடி நீங்கள் இதிலிருந்து ஊழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதே மேல் எனக்கு என்று தோன்றுவதால் பாட்டியே நான் இதே மாதிரி ஆயிரம் ஸ்லோகம் தான் பாட போறேன் அப்படின்னாரு சுவாமி தேசியம். அதுக்கு பாதுகாதி சொன்னா, அப்படியா நீ சொல்றது ரொம்ப சரிதான், சரி அந்த ஆயிரத்தை தான் ஆசிங்க நான் கேட்கிறேன் அப்படின்னா. ஆக இந்த ஆயிரம் சொல்லுவதற்கு இன்னொரு காரணம் உண்டு. பாதுகாதேவி அந்த இதெல்லாம் ஒரு சீஸ்வரர் போட்டிக்காக என்னை அழைத்து சொல்லும் பொழுது கோஷ்டியில் இருக்கின்ற அத்தனை பேரும் என்னை வற்புறுத்தி அந்த போட்டியை ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னார்கள். எனக்கு சம்மதம் இல்லை என்று சொன்னேன். அப்போது சன்னதியில் இருந்து அர்ச்சகர் பாதுகாதேவி ஸ்ரீசடாரியை எனக்கு சாதித்து அனைத்தும் சாதிக்க வேண்டும் என்று பாதுகாதேவியினுடைய நியமனம் என்றார்கள். ஆக அன்றைய தினம் 1000 பாதும்படி தானே என்று நீங்கள் என்னை படித்தீர்கள். ஆகினாலேயும் முதல்ல சொன்னது 1000 தான், அதனால 1000 பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். உதாதிரியம் மிதமாக இருக்க முடியாத என்னுடைய ஸ்திரியானது பல்வேறு ஊகித்து பல கல்யாண குணங்களை தெரிந்து கொள்வதற்கு காரணமாக அமையும் என்று நான் 1000 மாத்திரம் பாடுகிறேன் என்றார் பாதுகாதேவியிடம். அனுகுருதனாதான் மனசி வசசி சம் தவதானூரமுத்தரிஹரி சகலட்சியா பாதுகே ரங்கநாத. பாதுகாதேவியே ஒரு பாட ஆரம்பிக்கிறேன் கேட்கணும். எப்படி கேட்கணும்? அனுகிருத நிஜநாதாம் சூர்த்தி மாபாதயந்தி மனசி வசசிஜத்வம் சவதானமஸ்யாஹ. நான் இந்த சேவங்களை சொல்லி வந்த காலத்தில் என்னுடைய மனசிலையும் பாதுகாதேவி இருக்கணும், என்னுடைய சொல்லுலையும் இருக்கணும். ஆக என்னுடைய சொல்லுலையும் மனதிலையும் இருந்து என்னை பாடும்படியாக செய்ய வேண்டியவர் நீ. அதனால இந்த பாதுகாசாசனத்தை செய்கிறவா யாரு அப்படின்னு கேட்டால் பாதுகாதேவியான நீதான். ஆகையினால இந்த ஸ்லோகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். அனுகிருத நிஜநாதம் சூழ்த்தியும் ரங்கநாதன் என்னை போட்டுக்கொண்டு நடக்கின்ற காலத்தில் எப்படியான அழகான ஓட்டை எழும்புமோ உள்ளே இருக்கும்படியான ரத்தனங்கள் அவைகள்லாம் அசைவினாலே மணிகளெல்லாம் அசைவினால இல் இல்லின்ற ஒரு அழகான நாதத்தை எழுப்புமோ அப்பேற்பட்ட நாதத்தையே பின்பற்றி இருக்கிறது என்னுடைய சொற்கம். ஆக நீதான் பேசுகிற, என்னுடைய நாதம் தான் என்னுடைய சொற்களையும் கேட்கிறது. ஆகவே நீதான் அதை பண்ணணும். ஆக மனசுலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நீயே இருந்து பண்ணணும். அப்படி நீ இருந்து அனுகிரகிக்கு நான் பண்ணுவதை நீ கொஞ்சம் எல்லாரும் கேட்கணும். நீ வச்சு கேட்டா மாத்திரம் போறான். உன் நிஜமானதும் கேட்கணும், பாவதாலும் கேட்கணும், பகவானும் கேட்கணும். அப்படி பெருமாள் கட்டத்தில் லட்சுமி தேவி, கீழே கீழத்தில் பாதகீடத்தில் நீ, அத்தனை சித்தி இருக்கும் ஞான பாகவதா கோஷ்டி, இத்தனை பேரும் கேட்கணும். நிஜமேதியாசு நிஜயாதூரமுக்தா. உபன்யாசனம் நடக்கிற இடத்துல சில பேர் என்ன பண்ணுவோம், அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். சரிஞ்சா கொஞ்ச நாள் பேசினா தூக்கம் வந்துடும். அதுக்காக தான் ஏதோ சிரிக்க முடியாது, எதையாவது ஒன்றை பேசிட்டு கதை சொல்றதா மறுபடியும் கதையை தொடங்கியாவது அழகம். அதுபோல உன்னை பற்றிய தத்துவங்கள் எல்லாம் பேசுகின்ற காலத்தில் ஒருவேளை பெருமாள் தூங்கிட்டாருன்னா என்ன பண்றது? ஆக பெருமாள் தூங்காம கேட்கணும். நிதிரையா தூரம் விட்டா சுத்தக்கையே அண்டப்படாது தூக்கம். சரிங்களா? அப்படி கவனமாக கேட்கணும். அப்படி கவனமாக கேட்டாதான் இன்னும் சொன்னபடி அபிதாசக்தினாலே லட்சணாசக்தினாலே வெங்கனாசக்தினாலே என்னென்ன பிறகு என்னுடைய சொல்லிலே தெரிக்கிறது என்பதை ரங்கநாதன் கவனிக்க முடியும். ஆகையினால அப்படி தூக்கத்தை விட்டு கேட்கணும். கேட்கிற போது பைசதீசக லட்சியா பிராட்சியோட உட்கார்ந்த ஒரு கேட்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிக்கணும். சரிங்களா? அது சிரிச்சா பொறுப்பா பாகவதாலும் ரசிக்கணும். ஆகையினால நீ என்ன பண்ணணும், இந்த பாதுகா தொகுப்பில எல்லாரும் கேட்கும்படியாக, அதில் கேட்கின்ற காலத்தில் நான் நன்றாக சொல்லும்படியாக நீ உள்ளிருந்து என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்திக்கிறார். அனுகிரக நிஜநாதாம் என்கிற ஸ்லோகத்தினால் துயி விஹிதா சுதிரேஷா பதரக்ஷணி பவதி ரங்கநாதபதே தகுபரிகிருதா சபல்யா நமதா மிக நாசினாம் சிரசி. திருவடிய சாதுகா தேவிய நான் பாட ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு பாட ஆரம்பித்தேன். உடனே பாதுகா தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அது மனசு கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டா, சுவாமி பேசின, நான் வந்து தனியாக இங்கு இருந்தால் என்னை பற்றி நீ சோத்திரம் பண்ணினால் அதை கேட்டு சரி நம்ம பற்றி என்ன பண்ணுறதுக்கான தாசம் நான் ஆரம்பிக்கலாம். நான் இப்ப யாரோட இருக்கேன் தெரியுமோ அப்படின்னு கேட்டவனா, நான் எம்பெருமானுடைய திருவடியோட சேர்ந்து இருக்கிறவர் பொழுதும், அதனால எம்பெருமானுடைய திருவடியோட நான் சேர்ந்திருக்கேன், நானும் திருவடியும் இணைபெரியாத அப்படி ஸ்நேகம் தெரிஞ்சா அப்படி இருக்குச்ச, என்னோடு நெருங்கி இருக்கும்படியான எம்பெருமானுடைய திருவடியை விட்டுவிட்டு என்னோட மாத்திரம் நீ சோத்திரம் பண்ணாக்க அது முறையாக எனக்கு தோணவில்லையே அப்படின்னா சுவாமி தேசியன் ஆரம்பிக்கிட்டதுக்கு முன்னாடி அதுக்கு தேசியன் சாதித்தார். ஒன்ன சோத்திரம் பண்ணா அது முதல்ல எங்க போய் சேரப்போறது, எல்லாம் உன்னோடு சம்பந்தம் உள்ள எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடிக்குத்தான் போய் சேர்றது. அதனால பாதுகா சாஸ்திரமே என்ன பதகமல சாஸ்திரம்னு பாருன்னு சொன்னாரோ இல்லையாவோ, அது பதகமல சாஸ்திரமாக மாறிவிடும், எம்பெருமானுடைய திருவடியே பாடுவதாக அதுவும் ஆகிடும் அப்படின்னா. அது எப்படி இப்படி சம்பந்தம் வந்தா தெரியுமோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு சதுபரி கிருதா சபரியா நமதாமிதாசினான் சிரசி, எம்பெருமான் திருவடியில அர்ச்சனை பண்ணா தேவர்களெல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து ரங்கநாதன் திருவடியில விழுந்து சேவிக்கிறார்கள். அப்படி சேவிக்கும் பொழுது அந்த அர்ச்சனை பண்ற துளசி புஷ்பங்கள் எல்லாமே அந்த தேவருடைய சிரசிலையும் போய்விடும். அதுபோல ஒரு சமயம் அர்ஜுன் என்ன பண்ணா, கண்ணனை பார்த்து நான் தினந்தோறும் சிவ பூஜை பண்ற வழக்கம், அதனால நான் போயிட்டு வரேன் எனக்கு விடை கொடுக்கணும் என்று கேட்டான். அப்படியா வாண்டாம் சிவ பூஜை தான் நான் இங்கே பண்ணு அப்படின்னு தன்னுடைய காலை முழங்காது படுத்து எடுத்துக்கிட்டு ஏதாவது லிங்கம் பண்ணு சிவ பூஜை அப்படின்னார். கண்ணனுடைய உத்தரவாதத்தினாலே மறுக்க முடியாமல் கண்ணனுடைய திருவடியிலேயே பூஜையை சிவ பூஜையை பண்ணான். தீர்த்தன் உலகளம் தசேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தீர் அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தம் தெழுந்தொழுந்த பஞ்சுழாயான் பெருமை சேர்த்தும் ஒருவரால் பேசி கிடந்தது. எம்பெருமானுடைய பெருமையை பேசியெல்லாம் தீர்க்க முடியுமா? பார்த்தம் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர் எம்பெருமானுடைய திருவடியில அழகான புத்தகங்கள் இருந்து அர்ச்சனை பண்ணான். சரி அர்ச்சனை பண்ணிட்டு கடைசியில இடத்துக்கு அரண்மனைக்கு போன பிற்பாடு அங்க போய் தன்னுடைய பூஜா கிரகத்தை பிரித்து பார்த்தான். திறந்து பார்த்தா சிவன் தலைமையில தான் என்னென்ன அர்ச்சனை பண்ணாமோ அந்த புத்தகங்கள் அப்படியே சிவன் தலைமையில இருக்க பார்த்தான். அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு கேட்டவனாக்க, ஆக எம்பெருமானுடைய பரமபக்தன் சிவன், அதனால எம்பெருமானுக்கு பண்ணாலும் சிவனுக்கும் போய் சேர்றது பக்தனுக்கும் போய் சேர்றது என்று. அதுபோல எம்பெருமானுக்கு பண்ணது பக்தனுக்கு எப்படி போறதோ அதே மாதிரி பக்தனுக்கு பண்ண உபகாரங்கள்லாம் பெருமாளுக்கும் போய் சேரும், எஜமானனுக்கும் போய் சேரும், எனக்கு எஜமானம் திருவடி அந்த திருவடிக்கும் போய் சேரும் அப்படின்னா. அதனால நான் உண்மை பாடுவதோட கூட பாகவதரான ஆச்சாரியரையும் பாடுகின்றேன் சரிங்களா. பாவு என்று சொல்லக்கூடிய பாதுகையானது அவர் ஒரு ஆச்சாரியன், ஆச்சாரியனை பாடினா அது எம்பெருமானுக்கும் பயிற்சிடும், எம்பெருமானுக்கு அது உகப்பு சரிங்களா. பாதுகையாகிற ஆச்சாரியனை நான் சோத்திரம் பண்ணினேன் யாகல் பாகவதால சோத்திரம் பண்ணா எம்பெருமானுக்கு அதை விட பெரிய உகப்பு வேறும் இல்லை. அதனாலதான் ஆச்சாரியர்களுக்குள்ள மிக சிரேஷ்டரா இல்லைனவர் ஆறு அப்படின்னு கேட்டவனா நம்மா பிரபன்னகன சங்கரான கிரீடஸ்தர்னு சொல்றோம், ஆச்சாரியர்கள பிரதானமானவன் செஞ்ச. ஆக நீ ஆச்சாரியம் எப்படின்னு கேட்டா, நீ யார்? நீயே நம்மாழ்வார் தான் செஞ்சா. நம்மாழ்வாருக்கும் சடகோபம் திருநாமம், பாதியைக்கு சடகோபம் என்று திருநாமம். ஆக நம்மாழ்வாரின் பாதியையும் ஒன்றுதான். ஆச்சாரியனால ஆச்சாரிய சோத்திரம் பண்ணா அந்த சோத்திரமானது எம்பெருமான சோத்திரத்துக்குள்ள படத்தினால என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் கிடைக்கும். அதோடையும் திருவுடைய சோத்திரம் பண்ணேனே யாகு நீ சொல்றபடி ஆயிரம் ஸ்லோகம் தான் இருக்கும், புரிஞ்சுதா? ஆனால் நாம் பாதுகாப்பு சோத்திரம் பண்றதுனால அது ரெண்டு மடங்கா இருக்கும். அதாவது உன்னையும் சோத்திரம் பண்ணியாக ஆறுது, அதே சமயத்தில் திருவடியும் சோத்திரம் பண்ணியாக ஆறுது. என்னுடைய ஆயிரமே 2000 சமமாக ஆகும். ஆகையினால நான் 1000 ஸ்லோகத்தில் உண்மையிலேயே நான் பாடுகிறேன். அதனாலேயே எம்பெருமானுடைய திருவடியும் உகக்கும். அதனால ஆச்சாரியனும் உகப்பார்கள், எம்பெருமானும் அதனாலும் உகப்பார். ஆகையினால உன்னை பற்றியே நான் இந்த ஆயிரத்தில் பாடுகிறேன் என்று சொல்லி பாதுவாசனம் பண்ண போறேங்கிற பிரஸ்தாவனா பத்ததியை இந்த 20 ஸ்லோகத்தோட முடிக்கிறார் சுவாமி தேசன். இதுல சந்த ஸ்ரீரங்க விரத்தீச என்று சொல்லி 4 ஸ்லோகங்களால பாகவதால் பரதன் சடகோபமுனிவர் வால்மீகி 4 பேரையும் ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்ன காரணம் என்பதை 4 ஸ்லோகங்களால வர்ணித்தார். நான் எடுத்துக்கொண்ட விஷயம் மிக உயர்ந்தது, நானும் மிக மட்டமானவன், எப்படி பாடுவது என்று தன்னை நைக்கார் சந்தானம் பண்ணி கொண்டார் 5 ஸ்லோகங்களால. அதற்கு பிறகு எனக்கு இந்த சோதனம் பண்ணுவதற்கு தகுந்த யோகியதை வேண்டுமே, அதை நீதான் அருள வேண்டும் என்று 3 ஸ்லோகங்களாலே பிரார்த்தித்தான். என்ன இந்த சகசிரத்தை பாதுகாதேவியே நீ திருக்க விசாரித்து கேட்கணும் என்று 4 ஸ்லோகங்களால வேண்டினார். இப்படியாக 20 ஸ்லோகங்களால பிரஸ்தாவனாபதியை முடித்தார் தனது தேசியம். அடுத்தது சமாச்சாபதம். சமாச்சானா பெயர். கோயில்ல நமக்கு திருவடியை சாதிக்கிறான், பாதுகையை சாதிக்கிறான் தலை மேல. ஆனா நாம் அதை பாதுகையை சாதிக்கிறோம் அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல. பின்ன சதாரியை சாதிக்கிறோம் அப்படின்னு தான் கேட்கணும் இல்லையா? ஆகினால இந்த சதாரியங்கிற திருநாம இருக்க இது நம்மாழ்வாருக்கும் பொருந்தும், புரிஞ்சுதான், பாதுகைக்கும் பொருந்தும். ஆகினால நம்மாழ்வாரும் சதாரி, பாதுகையும் சதாரி. ஆக நம்மாழ்வாரையும் பாதுகையும் பொருத்தி இந்த சமாச்சா பத்ததி என்கிற 2வது பத்ததியை தொடங்குகிறார் சுவாமி தேசியம். வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமரிஷிம் தான் சபாதுதாம் மச்சித்தயோ. வந்தே விஷ்ணுபதாசக்தம் தம் ரிஷிம் தாஞ்சபாதுதாம் விஷ்ணுபதாசக்தம். விஷ்ணுபதம் விஷ்ணு எம்பெருமான் ரங்கநாதன், அதனுடைய பதம் திருவுடி, அதிலே சக்தம் ஈடுபட்டது. சாதாரணம் ஈடுபட்டதா ஆசக்தம், எம்பெருமானுடைய திருடியை விட்டு ஒரு நிமிஷமும் பிரியாவது பாதுகம். அதையும் பாதுதான் எம்பெருமானுடைய திருடியிலே ஈடுபாடு உள்ள பாதுகையும், அதே சமயத்தில் எம்பெருமானுடைய திருடியிலே ஈடுபட்ட ரிஷி நம்மாழ்வார் முனிவர் அவரையும் நான் பாடுறேன். எல்லா 2 பேர் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டவாக்க 2 பேருக்கு சடகோபம்னு பேர். சடஜிக்கு சடகோபம், சடாரி என்று பெயர். என்னத்தினால இது யதார்த்தான், 2 பேருக்கு சடாரிங்கிற சப்தமானது மிக பொருத்தமானது. எப்படி பொருத்தமானது அப்படின்னு கேட்டவனாக்க சடனை என்றவர் சடாரி என்று சொல்லுவான். நம்மாழ்வார் அவதரித்த பொழுது சடவாயு அவரை பற்ற வரும்பொழுது தும் என்று சஞ்சாரம் பண்ணி அந்த சடனை திரட்டி அடித்தார். அதனால அவரை சகஜது நம்மாழ்வார். புரிஞ்சுதா? இது இருக்க இந்த பாதுகாப்பு இது என்ன பண்றது? யாராவது வந்து சேவிக்கிறாளோ அவளுடைய சாட்சியத்தை, அவளுக்கு இருக்கக்கூடிய அனிஷ்டத்தை, அவளுக்கு இருக்கக்கூடிய துர்ஜனங்களை, இவைகளெல்லாம் போக்குறது இந்த சடாரி. அதனால இதுக்கு சடாரின்னு பேர் வந்தது. ஆக சடஜித்தம் ஜான் அச்சித்த விஜயா ஏயோஹோ மச்சித்த விஜயா. நீங்க 2 பேரும் ஆழ்வாரும் பாதுகையும் என்னுடைய மனதை வென்றவர்கள். நான் பாதுகாசாசனம் பண்ணணும்னு ஆரம்பித்தேன், ஆனால் என்கிட்ட இருக்கின்றான உள்ள கெட்ட குணங்கள், விரோதிகள் இருக்கோ இல்லையோ, அது எல்லாம் என்ன முடியும், சரியாக பாடக்கூடாது முடியாமல் எனக்கு தடுத்துட்டு இருந்தது. இப்போ உங்கள் இருவருடைய அனுகிரகத்தினால அதையெல்லாம் தொலைந்து அழகான வாயுவாசகத்தை முடிக்கும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு இப்பொழுது கட்டது. ஆகையினால இந்த விஷ்ணுபதாசக்தம் தமிழிசின் காஞ்ச பாபுதான் என்னுடைய அறியாமையெல்லாம் போக்கி சகோதரத்தை அழகாக பாடும்படியாக செய்த நம்மாழ்வாரையும் சடகோபம் என்கிற நம்மாழ்வாரையும் சடகோபம் என்கிற பாதுகா தேவியும் வந்து செய்திருக்கிறேன் என்று இந்த பதிவில் முதல்ல இருந்தது. திரவிடோபனிஷன் நிவேசூன்யானதி லக்ஷ்மி ரமணாய ரோசயிஷ்யன் துருவம் ஆதிசதிருஷ்ண பாதுகாத்மா சடகோபா ஸ்வயமேவ மானனீய சடகோபா ஸ்வயமேவ மானனீய சடகோபம் நம்மாழ்வார் அவர் மானனீய அநேகமே கௌரவிக்கத்தக்கவர் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா திரவிடோபனிஷன் நிவேசூன்யானதி லக்ஷ்மி ரமணாய ரோஜயிஷ்யன் எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்டணும் சரிங்களா. அதுக்காக நம்மாழ்வார் என்ன பண்ணார் வேதத்தை தமிழாக பாடினார். 1000 பாடல்களாக திருவாய்மொழியை வேதத்தை பாடினார் சரிங்களா. எம்பெருமானுடைய கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா யாரு வேதத்தை அத்தியனம் பண்ணி இருந்தார்களோ அவர்களுக்கு தான் எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கும். ஆனால் எல்லாராலும் வேதாத்தியனம் பண்ண முடியிறதா? சாஸ்திரப்படியே திரு திரைவர்ணிகார் ராமன் சக்கர வைசால் தான் அத்தியனம் பண்ணலாம், ஸ்ரீசுகத்தில் அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு சாஸ்திரப்படி. அதை தவிர்த்து பாக்கி பேர்லாம் எல்லாரும் அத்தியனம் பண்றாளா? அதுவும் இல்லை. அதனால ஏதோ சிலர் தான் அத்தியனம் பண்றான். அப்போ அத்தியனம் பண்ணவர்களுக்கெல்லாம் பகவத் கடாட்சம் எப்படி கிடைக்கும்? அதனால அவர்களுக்கும் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் என்ன பண்ணார், 1000 பாடினார். திருவாய்மை 1000 பாடினார். இதனிடோபனிஷத் நிவேசூன்யானதி அந்த 1000 பாடுறவா எல்லாரும் 1000 கத்துருக்காளா? திருவாய்மை 1000 அத்தியனம் பண்ணவா எத்தனை பேர்? அதுவும் இல்லை. ஆக இந்த 1000 கற்காதவர்களை இருக்கிறவர்களுக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிட்ட வேண்டும் சரிங்களா. அதுக்காக என்ன பண்ணார் நம்மாழ்வார் அப்படின்னு கேட்டவனாக யோஜனை பண்ணார். சரி, இப்படி இருந்தா எல்லாரையும் உஜீவிக்க முடியாது, செய்ய முடியாது என்பதற்காக அவர் பாதுகேங்கிற அவதாரத்தை எடுத்தார் நம்மாழ்வார். துருவம் ஆதிசதிஷ்ட பாதுகாத்மா சடகோமகா ஸ்வயமேவ மானனீய பாதுகாத்மா சடகோபா பாதுகாத்மா ஆதிசதி பாதுகையாக அவதரித்தார். பாதுகையாக அவரித்தாக்க அப்போ வேதாத்தியனம் பண்ணாததா, திருவாய்மொழி 1000 அத்தியானம் பண்ணாததா, இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பௌத அனுகிரகம் கிட்ட முடியா பண்ணி மோட்ட முடியா பண்ண முடியுமோன்னா பண்ண முடியும். எப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணு இல்லாட்டாலும் போக வரைக்க கோவிலுக்குள்ள நுழைவான். நுழைஞ்சா எல்லாருக்கும் சடாரிய சாதித்தான். அப்ப சடாரியனுடைய சம்பந்தம் எல்லாருக்கும் படிக்காதவனுக்கும் கிடைக்கிறதோ இல்லையா இல்லையா? ஆகினால எல்லாருக்கும் சடாரி சம்பந்தம் கிடைக்கிறதுனால அவெல்லாம் கூட பகவானுடைய கருணைக்கு பாத்திரமாக ஆவா. ஆகினால சூட்ச வேதார்த்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவள் தான் உஜீவிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கின்ற காலத்தில் பெருமாள் நம்மாழ்வார் அதை தெரியாதவர்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக திருவாமிராயத்தை இயற்றி வேதாஜனம் பண்ணவாள் கூட எம்பெருமானுடைய கிருபையை பெரும்படியாக பண்ணினார். அப்படியும் கூட எம்பெருமானுடைய கிருபையை பெறுவதற்கு வழி இல்லாமல் திருவாமி 1000 கூட திரும்பி பார்க்காதவாள் பல பேர் இருப்பாளே அப்படின்னு கேட்டால் அவளையும் உஜீவிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வாரே பாதுகையாக அவதரித்தார். ஆக பாதுகையும் நம்மாழ்வாரும் ரெண்டு பேரும் ஒன்றும் சரிதா. ஆக இப்படி வேதம் தமிழ் செய்த மாறனான் அப்படின்னாலே அவர் ஸ்வயமே சடகோப ஸ்வயமேவ மானனீயம். அதனால மிக மிக கௌரவிக்கத்தக்கவர் நம்ம நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஆக சடாரியும் பாதுகையும் ரெண்டு பேரும் ஒத்தரதான் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கப்படும். நியதம் மணிபாதுகேததான சமுனிஸ்தே சடகோப இத்யதிஜான் சுதுபாஷித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை பரமாததான ரூபம் அப்படின்னா பாகுவியினாலேயே எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற முடியும். அப்படி இருக்கிற காலத்தில் பாதுகையா நம்மாழ்வார் வேற எதுக்காக அவதரித்தார்? பாதுகையா அவரித்தா பாதுகையாவே இருக்கட்டுமே, நம்மாழ்வான் தனியா இருந்தேன்னா திருவாமியாயிரத்தை பண்ணார், அப்போ தனியா நம்மாழ்வார் அவதரிப்பானே அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்காக சொன்னார், நியதம் மணிபாதுகே சமுனிஸ்தே சடகோபிஜாம் சமுனி, அது நம்மாழ்வார் சடகோபகா இத்தியதிக்கம் ததானா, சடகோபன் பெயரை சூட்டிக்கின்றார் சரியா, சடகோபன் பெயரை சூட்டிக்கிண்டு எல்லாரையும் அனுகிரகிக்கிறார் சடகோபனாக இருந்து அப்படின்னார். அதற்கு பிறகு சடகோபன் நம்மாழ்வாராக இருந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி எல்லாரையும் உஜீவிக்க முடியாத பண்ணலாம் தெரிஞ்சுதான். அப்படி பண்ண வேண்டியிருக்க பாதுகையினாலேயே அந்த காரியத்தை பண்ணலாமே முன்னாடி கேட்டோம், அது போராது என்பதற்காக இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வேதத்தை அத்தியன மண்டலத்துக்கு தகுதி இல்லாததற்காலே அவளுக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மீண்டும் அவதரிக்க வேண்டியதாக போச்சு. எப்படி அவதரித்தார்? சொதுபாசித பாவஜாத வம்ச பிரதிபத்தியை பரம் ஆததான ரூபம் தொதுபாசித பாதுகையே உன்னை அடைஞ்சது உன்னோட சேர்ந்தது, அது பாத எம்பெருமானுடைய திருவடி உன்னோடு இணைகிறியாது சேர்ந்திருக்கக்கூடியது சரிங்களா. அந்த திருவடியிலேருந்து உண்டான ஜாத உண்டான வம்சம் பத்யாதம் சோத்ரோ அஜாயதா என்று எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து ஆறு உண்டானா சூத்ரா உண்டான ஜாத வம்ச பிரதிபக்தி. அப்பேற்பட்ட நாலாவது வர்ணம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு வேதாத்தியனம் பண்ணுவதற்கு தகுதி இல்லை, இந்த பின் மூன்று வர்ணத்துக்கும் பரிசீலனை பண்ண வேண்டியதுதான் அவருக்கு காரியம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோமே, அப்பேற்பட்ட உஜீவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்காக தான் வழிகாட்டணும் என்பதற்காக என்ன பண்ணார், அந்த வம்சம் தான் உயர்ந்தது என்று காட்டுவோம். ஏன் கேட்டா பாதுகையினுடைய வம்சம், பாதுகையினுடைய சம்பந்தப்பட்டது எம்பெருமானுடைய திருவுடி, திருவுடியிலேந்து தோன்றியது அந்த வம்சம். ஆக எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டா பாதுகா சம்பந்தத்தினால தோன்றிய அந்த சதுர்த்த வம்சம் இருக்க அதுதான் உயர்ந்த வம்சம். பாக்கி பேருக்கெல்லாம் ஒருத்தர் முகத்திலிருந்து உண்டானா அதிலிருந்து உண்டானான் அப்படி இப்படிமா சொல்றது, பாதுகா சம்பந்தம் இல்லை. அதனால அவரை விட மற்றவர்கள்லாம் மொத்தமானவர்கள் தான் புரிஞ்சுதா. ஆக பாதுகையினுடைய அந்த வம்சம்தான் உயர்ந்தது என்பதை ரிஜிப்படுத்தி காட்டுவதற்காக என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டவனாக்க, என்ன தான் ஆழ்வார் அந்த வம்சத்திலே அவதரித்து திருவாய்மையை ஈட்டி வாசிகமான கைங்கரைக்கை பண்ணி எல்லாரும் உஜீவிக்க முடியாத ஆழ்வார் பண்ணார். அதனால பாதுகையே எல்லாரையும் உஜீவிக்க முடியாது பண்ண முடியாது என்பதற்காக நம்மாழ்வாரும் அவதரித்துதான் எல்லோரையும் உஜீவிக்க முடியாது பண்ண வேண்டும் என்கிற நிலை இருப்பதனாலே அவர் சதுர்த்த வம்சத்திலே அவதரித்து எல்லோரையும் உஜீவிக்க முடியாத செய்தார். நியதம் மணிபாதுகே ததான சமுனிஸ்தே சதகோபயுத்தவிஜான் தொதுபாசித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை பரமாததான ரூபம் என்று திருவிலேந்து உண்ட வம்சம் உயர்ந்தது, எனவே அந்த வம்சத்திலே அவதரித்து நம்மாழ்வார் அனைவரையும் உஜீவிக்கும் முடியாத செய்தார். ஆக பாதுகை மாத்திரம் போராது என்பதற்காக அதே பெயரை கொண்டு நம்மாழ்வாரும் அவதரித்தார். முனிநாம் அணிபாதுகேற்றாச்ச பிரசிதாபியாம் சடகோபசஞ்ஞையைவ விதயம் சகலோபஜீவியமாசீது பிரதவேன சுஜிஹி அந்நதஸ்ததர்சனாம் அப்படின்னா, நம்மாழ்வார் பாதுகை முனினா மணிபாதுகே துவையாக, முனி நம்மாழ்வார் மணிபாதுகே துவையாக ஒன்னாலேயும் பிரதிதாத்யாம் சடகோபசஞ்ஞையைவ என்னார். உன்னுடைய பெயர் உங்கள் ரெண்டு இருக்க, அதாவது பாதுகா அதே சமயத்தில் பகவான் ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவான்னு கேட்டார். எல்லா வர்ணாத்தாருக்கும் உபஜீவியமா இருக்கான், எல்லாரும் சிதமாக நமக்கு நன்மை செய்வதாக அவர் எல்லாராலையும் கிரகிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கார். சுதி என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, சுதிய சூத்ராதான் அத்தியனம் பண்ண முடியாது, தெரிஞ்சுதான். அதே சமயத்தில் அவர்களும் வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கிருப்பையினால அந்த சுதியானது நம்மாழ்வாரத்தில் திரவிட பாஷையாக தமிழிலே அவதரித்தது. அதே மாதிரி அந்நகா அப்படின்னா ரங்கநாதர் இந்த இது எப்படியானால் உலகில் உள்ள எல்லோரையும் அனுகிரிப்பதற்காக சடவோகமேதாலே வேதமானது தமிழ் மொழியாக அவதரித்து எல்லோரையும் அனுகிரகிக்கிறதோ அதுபோல இந்த சடவோகம் என்ற பாதுகா தேவி இருக்காள், அவள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனா, எப்பெருமான அழைச்சிட்டு போய் வீசியல் உற்சவம், பச்சைப்பருவ உற்சவம், அப்புறம் பாரதீகமான உற்சவம், மாத உற்சவம், வருஷோத்சவங்களெல்லாம் நடத்த சொல்லி வெளியில எழுந்துருடி எல்லாரும் செய்விக்கும் பொழுது சதாரி சாதிக்க சதாரியில் சம்பந்தப்பட்டு அவர்களெல்லாம் ஒய்யும்படியாக செய்யும். ஆக சடவோகம் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாரும் உலக உலகில் உள்ள அனைவரும் உஜீவிக்கும்படியாக பண்ணினார். அதே மாதிரி இந்த பாதுகா தேவியும் எம்பெருமானை எழுத எழுந்துகளை கொண்டு கொண்டு போய் எல்லோரும் அனுபவிக்கும்படியாக பண்ணார். எல்லோரும் அனுபவிக்கும் வேதத்தை அனுபவிக்க முடியாத பண்ணியது போல எல்லோரும் எம்பெருமானை அனுபவிக்க முடியாத பண்ணார். அதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் வேதத்தை அனுபவிக்க முடியாத பண்ணார், இந்த பாதிகை என்ன பண்ணிட்டு வேத வேக்கியனான எம்பெருமானை எல்லோரும் உற்சவத்தில் அனுபவிக்க முடியாத பண்ணிட்டு. ஆனா ரெண்டு பேரும் சடவோகர்கள் என்று ரெண்டு பேருக்கும் சமாய்ச்சார், பெயர் பொருத்தத்தை சாதித்தார். முனினா மணிபாதிகே துவயாச்ச பிரீதாத்யாம் சடகோப சஞ்சையைவ, சடகோபம் என்கிற பயனாலே புகழ் பெற்ற உன்னாலும் பாதி அப்புறம் முனிவரான சடகோபராலும் விதையும் சகலோப தெய்வம் ஆசி, வேதமும் வேதத்தின் பொருளான ரங்கநாதனும் எல்லாராலும் ஆச்சரியக்கும்படியாக ஆனார்கள். பிரதமேன ஸ்துதிகி, முதலில் சொல்லப்பட்ட நம்மாழ்வாரால ஸ்துதி வேதமானது தமிழ் கொடுக்கப்பட்டு திருவாய்மொழியாக அவதரித்து எல்லோரையும் உஜீவிக்க செய்கிறது. அந்நதா ததர்த்தகம், மற்றொன்றான பாதுகையினாலே வேதார்த்தமான ரங்கநாதன் உற்சவ காலங்களை வெளியிலே அவரை அழைத்து கொண்டு வந்து எல்லோரும் உஜீவிக்கும்படியாக பண்ணுகிறது பாதுகை என்று இந்த ஸ்லோகத்தினால ரெண்டு பேரும் சேர்ந்த சடவோவர்கள் எல்லாரையும் உஜீவிக்கும்படியாக பண்றாங்கிறத காட்டினார். ஆகரண்ய கர்ணாமிருதம் ஆத்மவந்த ம் சடகோபசூரே மஞ்சு பிரநாதம் மணிபாதுகே துவாம் சதேக நாமஸ்மரந்தி ஆத்மவந்த ஆகரண்ய கர்ணாமிருதம் ஆத்மவந்த ஆத்மவந்த ஆத்மஜானம் நிரம்ப பிரச்சோதர. ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு என்று பிரம்மஞானம் உடையவர்களே பெயர்பட்டவர்கள் ஆத்மவந்தர். அவர்களெல்லாம் ஆகர்ண்ய கர்ணாமிருதம், காதுக்கு மிகவும் கேட்கக்கூடியதாக இருக்க முடியான அமிர்தம் போன்று இருக்க முடியாதான இந்த தாசாசாஸ்திரம் இருக்க சடகோப சூரே நம்மாழ்வாருடைய ஆயிரம் திருவாய்மொழி பாட்டுகளை கேட்டு அனுபவிக்கிறார்கள். அந்த திருவாய்மொழி பாட்டு எட்ட இது அப்படின்னு கேட்டாக்க, மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகே துவாம், மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகே துவாம், பாதுகே நீ நடந்த எப்படி என்னால் அழகான ஓசை கேட்குமோ அந்த ஓசை போலேயே இருக்கு திருவாய்மொழி. ஆக பாதியினுடைய ஓசையும் திருவாய்மொழி ஓசையும் ரெண்டும் ஒன்றும். ஆக திருவாய்மொழி சொன்னா பாதியை தான் வந்திருக்கோம்னு சொல்லும்படியாக இருக்கு. சதேக நாமாக மனுஸ்மரந்தி, ரெண்டு பேரும் ஒரே பேர். ஆக நம்மாழ்வாருக்கு திருநாமம் சடகோபம்னு பேர். இவரே அவர் வீட்டு திருவாய்மொழி இருக்க அது பாதிகளுடைய இனிய நாதத்தையே அனுகரிக்கிறது. ஆக உய்யம் மொழியை காட்டுவதில் அது திருவாய்மொழி பாதுகைக்கு ஈடாது. பாதுகையை சேவிக்கும் பொழுது நமக்கு நம்மாழ்வார் நினைவுக்கு வருவார், நம்மாழ்வாரை சேவிக்கும் பொழுது பாதுகையும் நமக்கு நினைவுக்கு வரும். ஆகையினால அந்த கர்ணாமிருதம் சொன்னதுனால நம்மாழ்வாரியத்திய திருவாய்மொழியானது அமிர்தம் போன்று இருக்கிறது. அமிர்தம் போன்றுங்கிறதுனால அவ்வளவு பரம போக்கியமாக இருக்கு. போக்கியமாக இருந்து ஜராமரணமாகிற வியாதியை நமக்கு போக்கிறது. சரிதான். ஆக பாதிகையினுடைய ஒளிய பின்பற்றி வந்திருக்கு அந்த திருவாய்மொழி ஆயிரம். அதோட கூட அதனாலேயும் சடகோபம் சொல்லலாம். அதோடு சடவாயுவ ஜெயிச்சவர்கள் அதனாலேயும் சடகோபம். ஆக ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசினாக்க அவரை அவரையும் சொல்லிடுவான். திருவாய்மொழி பாதுகையினுடைய ஒளி போலயே திருவாய்மொழியும் ஆயிரமும் இருக்குன்னு சொன்னாக்க அப்போ திருவாயுவாயம் பேசிய நம்மாழ்வாரையே என்ன சொல்றோம்? பாதுகையன்னே சொல்லிவிடுறோம். ஆனா பாதுகைக்கும் சட்டாரியும் பேரு, நம்மாழ்வாருக்கு சட்டாரியும் பேரு. ஏன்னா பாதுகையினுடைய ஒளிதான் பிரதிபலிக்கிறது திருவாய்மொழியாக. ஆக இப்ப என்ன சொன்னார்? பாதுகையும் சடகோபனும் ஒருவராக இருந்து உலகத்தெல்லாம் உஜீவிக்கும் முடியாத ஒரே பெயரை கொண்டு என்ன நம்மை அனுகிரகிக்கிறார்கள் அப்படின்னு காட்டினார் இந்த ஸ்லோகத்தில். எஸ் சப்தபர்வ யோகானசங்கம் சேஷத்வகாஷ்டாம் அவஜன் முராரே தஸ்யாபி நாமோத்வஹனாத்வயாது லகுகிருதோ பூது சடகோபசூரிஹி. யஹா சப்தபர்வ யவதானதுங்காம் சேஷத்வகாஷ்டாம் அவஜன் முராரே. நம்மாழ்வார் ரங்கநாதனுடைய சேகங்கிற பெருமையை பெற்றார். அந்த வெறும் சேகனா இருந்தா போறாரு. பின்ன ரங்கநாதனுக்கு சேகன் ஒரு பக்தர், அவருக்கு சேகன் இன்னொரு பக்தர், அவருக்கு சேகன் ஒரு பக்தர். இப்படியாக பண்ணி இப்படியாக ஏழாவது பக்தனுக்கு சேகனாக எட்டாவது பக்தனாக ஆனார் சடகோப சூரி. அதனாலதான் ஆழ்வார் சாதித்தார். சயிலும் சுடரளிங்கிற இடத்துல அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எங்கெய்கிறான் தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே என்று சொன்ன தன்னை எட்டாவது பக்தனாக சேஷனாக சொல்லிக் கொண்டார். இருந்தா மாத்திரம் எம்பெருமானுக்கு சந்தோஷம் இல்லை. பின்ன தனக்கு சேகனா இருக்கிறவனுக்கும் சேகனா இருக்கும். ஆக பகவத் சேகத்தை விட பாகவத சேகத்தம் உயர்ந்தது. அந்த பாகவத சேகத்திலையும் பல பருவங்கள் தாண்டி இருந்துட்டான். அதை விட உயர்ந்தது வேறு ஒன்றும் இல்லை. அதனால எட்டாவது சேகத்துவத்தை பெற்றார் சடகோபர். ஆக எம்பெருமானுக்கும் தமக்கு நடுவில் ஏழு பேரை நிறுத்தி எட்டாவது சேஷனாக ஆனார் ஆழ்வார். லகுகிருதோபு சடகோப சூரிகி. இப்போ எட்டாவது சேஷத்துவத்தை பெற்று பெற்றார் ஆழ்வார்னு சொன்னோம். அதை விட சடகோபன் என்று பெயரை சூட்டிக்கொண்டு பாதுகாதேவி தேவியினுடைய சேஷத்துவ காட்சியை வளர்ந்து ஒன்பதாவது சேஷனாக ஆயிற்று. சேகத்தும் ஆழ்வாரோட மிஞ்சி மேல வந்துட்டு இப்போ பாதுகைக்கு எப்படின்னு கேட்டார். இந்த பாதுகை என்ன பண்ணிட்டு என்ன நம்மாழ்வாருடைய பெயரை காட்டிட்டு நம்மாழ்வாருக்கு சடகோபன் பெயரு, அந்த பெயரை பாதுகை காட்டிட்டு கொண்டு